ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ನಾವು ಇಪ್ಪೊಳುದು கர்மாக்களின் வகைகளை பார்ப்போம். வினைகளின் வகைகள் ஒன்று பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா என்று இரண்டு வகைப்படும். பிராரப்த கர்மா என்பது பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மாக்கள். பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மாக்கள்னா இந்த ஜென்மா நாம மனுஷ ஜென்மாவை பிறந்திருக்கோம், இதில் வைஷ்ணவனாக பிறந்திருக்கோம். இந்த வைஷ்ணவனாகவும் மனுஷனாகவும் பிறக்கிறதுக்காக எப்போ ஒரு ஜென்மாந்தரத்தில் ஏதோ ஒரு சுக்ருதம் பண்ணியிருக்கோம். அந்த சுக்ருதம் அந்த கர்மா நம்மளை மனுஷனாக வைஷ்ணவனாக பிறக்க வைத்திருக்கு. இந்த ஜென்மாவில் நாம் எத்தனையோ சுகங்களையும் அனுபவிக்கிறோம். உலகத்தார் கண்ணோட்டத்திலே சுகங்களையும் அனுபவிப்போம், துக்கங்களையும் அனுபவிப்போம். இந்த ஜென்மாவில் இப்படிப்பட்ட சுகதுக்கங்களுக்கு காரணமாக இருந்துருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிறது நம்மளுடைய கர்மா. அந்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பித்த கர்மா, பலன் கொடுப்பதற்கு ஆரம்பித்த கர்மாக்களை பிராரப்த கர்மா என்று சொல்லுகின்றோம். அடுத்தது சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மான்றது இந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாக்கள் தவிர இந்த ஜென்மத்திலையும் இதுக்கு முற்பட்ட எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள்லையும் இத்தனை நாள் வரைக்கும் பலன் கொடுக்காமல் பலன் கொடுப்பதற்கு காத்துண்டு இருந்துருக்கிற மூட்டையா இருந்துருக்கிற சேர்த்து வச்சிருக்கிற கர்மாக்கள் அந்த வினைகளுக்கு சஞ்சித கர்மா என்பதாக பெயர். இது பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா இது ரெண்டும் பார்த்தோம். இதுக்கப்புறமா இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கணும். நாம ஆச்சாரியால் மூலமா எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிக்கிறோம், அதே மாதிரி உபாசனம் பண்ணுவதற்கு யோக்கியதை இருப்பவர்கள் அவ பக்தி ரூப உபாசனத்தை பண்ற. இப்படி உபாசனம் பண்ணினாள்னாக்கா எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்ச பிற்பாடு இந்த பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு உபாயங்களை அனுஷ்டித்த பிறகு வரக்கூடிய செயல்கள் பிரபத்தி பண்ணிடுறோம். நம்ம 10 வயசுலயோ 5 வயசுலயோ 30 வயசுலயோ ஏதோ ஒரு வயசுல நாம எம்பெருமானிடத்துல ஆச்சாரியால் மூலமா சரணாகதி பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம நல்ல காரியமும் பண்றோம், கெட்ட காரியமும் பண்றோம், எல்லாம் இருந்துருக்கு. தெரிஞ்சும் நல்லது பண்றோம், தெரியாதையும் நல்லது பண்றோம், தெரிஞ்சும் கெட்ட காரியத்தை பண்றோம், தெரியாதையும் கெட்ட காரியத்தை பண்றோம், இப்படி எல்லாம் பண்றோம். இதில் சொல்லச்சு இதை வந்து ஒரு வகைப்படுத்தல் பூர்வாக்கம் உத்தராக்கம் என்பதாக. பூர்வாக்கம் என்றால் இந்த பிரபத்திக்கு முன்னே செய்யப்பட்ட பாபங்கள் இந்த கர்மாக்கள். உத்தராக்கம்னாக்க பிரபத்திக்கு அப்புறமா அதே மாதிரி உபாயத்திற்கு பிறகு செய்யக்கூடியது. இந்த பூர்வாக்கம் உத்தராக்கத்திலையும் இந்த உத்தராக்கத்திலையும் மறுபடியும் ரெண்டு மூணு கிளாசிபிகேஷன். அது என்னன்னு கேட்டோம்னா தெரிஞ்சு பண்றது தெரியாது பண்றது, புத்திபூர்வகமான உத்தராக்கம், அபுத்திபூர்வகமான உத்தராக்கம். இப்படி கர்மாக்கள்ல பல விதங்கள் இருக்கணும். இப்போ இந்த நாம எம்பெருமான் இடத்துல பண்ற பரண்யாசத்தினால எந்தெந்த கர்மாக்கள் போகும் எது போகாது அப்படின்ற இதை பார்க்கணும். எம்பெருமான் இடத்துல பரண்யாசம் பண்றோம், அதாவது உபாய நிஷ்பத்தி என்பது, இது பக்தி பிரபத்தி ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒன்றுதான். இது எம்பெருமான் இடத்துல பரண்யாசம் பண்ணமானாக்க அப்ப என்னாகும்னா பிராரப்த கர்மா தவிர எது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோ அந்த கர்மா தவிர பலன் கொடுக்கறதுக்கு காத்துருக்கிற சஞ்சித கர்மாக்கள் இருக்கு, அந்த சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் போயிடும். சரி, பரண்யாசம் ஆன பிறகு நாம அபுத்தி பூர்வகமா நாம வேணும்னு புத்தி தெரிஞ்சு பண்ணாமல் தெரியாமல் செய்யக்கூடிய பாபங்கள், அந்த பாபங்கள் எல்லாமும் போயிடும். பிராரப்த கர்மாவிலேயே கூட நாம எது வரைக்கும் நாம ஏத்துக்கொண்டிருக்கிறோமோ அது தவிர மீதி பாகமும் போயிடும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம். நான் ஜென்மாந்தரத்துல ஒரு சுக்ருதம் பண்ணிருக்கேன். இந்த சுக்ருதத்தினால எனக்கு மூணு ஜென்மா பிராமண ஜென்மா இருக்கு, இல்ல மூணு ஜென்மா வைஷ்ணவனாக இருந்திருக்கிற ஜென்மான்னு இருக்குன்னு வச்சுப்போமே. அதுல எனக்கு முதல் ஜென்மா இப்போ, இன்னும் ரெண்டு ஜென்மா இருக்கு அந்த பிராரப்த கர்மாவனுடைய ஒரு சேஷமாக. அந்த ரெண்டு ஜென்மாவும் எனக்கு வானான்னு எனக்கு தோன்றது. இந்த ஜென்மா முடிஞ்ச உடனேயே எம்பெருமானை அடைஞ்சு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி மோட்சத்தை வேணும்னு நான் விரும்புறேன். ஆகையால நான் ஏத்துக்கொள்றது அந்த மூணு ஜென்மால இந்த ஒரு ஜென்மாவை தான். இப்ப மீதி ரெண்டு ஜென்மா இருக்கும்ல, பிராரப்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாவனுடைய ஒரு பலனாக இருந்திருக்கிற இந்த ரெண்டு ஜென்மா இருக்க, அது ஒரு கண்டம், ஒரு அம்சம். அந்த அம்சமும் இந்த பரண்யாசத்தினாலேயே போயிடுறதான். பிராரப்த கண்டஞ்சனகா என்பதாக சொல்லுகின்றார். அவ்வளவு தூரம் போவேண்டாம். இந்த ஜென்மாவிலேயே எனக்கு 80 வயசு இருக்குன்னு வச்சுப்போமே. 80 வயசு வரைக்கும் இந்த பகவத் கைங்கரியத்தை விட்டுட்டு இந்த சம்சாரத்துல இருக்கணும்னு இருக்கிற எண்ணம் எனக்கு இல்லை. எனக்கு ஒரு ஆர்த்தி ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது. இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த சம்சாரத்துல உழண்டு கொண்டு இருப்பது என்பது. உண்மையான ஆர்த்தி வேணும். இதுல ஏதோ நோவு நொடியினால அவஸ்தப்படுறதோ, இல்ல ஆத்துல ஆச்சாரமா தளி பண்ணி போடுறதுக்கு யாரும் இல்ல, அதனால இங்க இருக்கிறதுக்காட்டிலும் வேற எங்கேயான போறோம், ஸ்ரீவைகுண்டத்துக்கே போயிடலாம்னு நினைக்கிறதோ, அப்படிலாம் இல்லாமல் ஸ்ரீவைகுண்டத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற உண்மையான ஆர்த்தி. அந்த ஆர்த்தி என்ன பண்றதுன்னா, எனக்கு இந்த ஜென்மால இன்னும் எவ்வளவு காலம் ஆயுசுன்றது எனக்கு தெரியாது. அவ்வளவு நாள் ஆயுசையும் நான் வந்து இந்த ஜென்மாவில இருந்து போக்கடிக்கணும்னு நான் ஆசைப்படல. போறோம், எனக்கு இந்த ஆயுஸ் போறும்னு நான் நினைச்சேன்னாக்க, இதை கொண்டு நான் பெருமாள் என்ற கோரிக்கையாக பிரார்த்தனை சொன்னாக்க, அப்ப என்னுடைய ஆயுசுல சேஷமாக இருக்கிறது இருக்க, அந்த பிராரப்த கர்மாவனுடைய சேஷம் இருக்க, அதுவும் பரண்யாசத்தினால போயிடும். பிராரப்த கண்டஞ்சனகா பிராரப்தேதர பூர்வபாபம் அகிலம் பிராமாதிகம் சோத்தரம் என்பதாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சாதிக்கின்றார். இப்ப இது போயிடுத்து. பக்திக்கும் பிரபத்திக்கும் ஒரு பெரிய வாசி வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. பக்தி பண்றவாளுக்கு பிராரப்த கர்மா போவே போகாது. பிராரப்த கர்மா அது எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் அது அனுபவிச்சுட்டு தான் போனோம். சபரி கூட அவளுடைய பிராரப்த கர்மாவனாலதான் அவளுக்கு ஏதோ ஒரு ஜென்மாந்தரத்துல பக்தி பண்ணிருக்கா. பண்ணின பிறகு அந்த பிராரப்த கர்மா இன்னொரு ஜென்மாவோ ஏற்படுத்தி கொடுத்தது. ஆகையால அவள் சபரியா இருந்து அப்புறமா மோட்சத்தை அடைஞ்சா. ஆகையால பக்தியினால பிராரப்த கர்மாவை போக்கடிக்க முடியாது. பிரபத்தி ஒன்னுனாலதான் பிராரப்த கர்மாவை போக்கடிக்க முடியும். ஆகையால இந்த கர்மாக்கள்ல சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, புத்திபூர்வமாக இருந்திருக்கிற, இப்போ அபுத்திபூர்வகமாக இருக்கிற கர்மாக்களும் பிரபத்தியினுடைய மகாத்மியத்தினால போயிடும். அதாவது நாம் வேணும்ட்டு தவறு பண்ணாமல் தெரியாமல் பிராமாதிகமாக இழைத்த தவறுகள்னாலே வரக்கூடிய பலன் நமக்கு வராது. இதுவரைக்கும் பிரபத்தியினுடைய விசேஷத்தை சொல்லிட்டோம். இப்போ புத்திபூர்வமாவே ஒரு தப்பு பண்றான், சரணாகதி பண்ண பிற்பாடு அதெல்லாம் எப்படி போகும் கேட்டமன. அதுக்கும் சொல்ற, இந்த பிரபத்தி என்ன பண்ணும்னா, இந்த சரணாகதி பண்ணவாள ரெண்டு கேட்டகரியா மறுபடியும் பிரிக்கிறார். மிருது பிரகிருதி கடின பிரகிருதி என்பதாக. மிருது பிரகிருத்தியா இருந்திருக்கிறவாள சரணாகதி பண்ண பிற்பாடு மறுபடியும் எம்பெருமானிடத்திலேயே தாம் பண்ண அதுக்கப்புறமா பண்ணினக்கூடிய பாபங்கள் எல்லாமும் போக்கடிக்கணும்னு சரணாகதி பண்றது பிராயஷ்டித்த பிரபத்தியில மூழுவது இருந்திருக்க, அது ஒரு பிரகிருதி. கடின பிரகிருத்தியா இருந்திருக்கிறவா அந்த பிராயஷ்டித்தம் பண்ண மாட்டான். அவளுக்கு என்ன பண்ணுவேன்னாக்க, சின்ன சின்ன தண்டனையை கொடுப்பேன். அவ பெரிய தப்பு பண்ணியிருந்தா கூட, அவிதேய புத்திரா பவந்தி, அவிதேய பாரியா பவந்தி, கஞ்சா பவந்தி, காணா பவந்தி அப்படின்னு எல்லாம் சொல்லி அவளுக்கு எப்படி எப்படி தண்டனை கொடுக்குறா அப்படின்னா, இவன் சொல்ற வார்த்தையை கேட்காத பசங்கோ, இவன் சொல்ற வார்த்தையை கேட்காத மனைவி, இவன் குருடனாகவோ அல்லது முடவனாகவோ ஆறுது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன தண்டனையை கொடுத்து அவளையும் அந்த பாபத்தை அனுபவிக்க வச்சுட்டு, அதாவது வேலிட்டு பாயுமதை முள்ளிட்டு பாயுமா போலன்னு லகு தண்டனையை கொடுத்து, அந்த கர்மாக்கள் புத்திபூர்வகமான ஒரு பாபங்களுக்கும் அதை அனுபவிக்கும்படியாக பண்ணி பெருமாள் நம்மளை சங்கிரகித்துக் கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் என்பதாக சொல்லுகிறார். இந்த பக்தியினால வசீகரித்தனான பெருமாள். இப்ப இந்த கர்மாக்களை போக்கடிக்கிறதுக்கு போக்கடிக்கிறதுன்னா என்னன்றது பார்க்கணும். இந்த கர்மாக்களை போக்கடிக்கிறதுன்னா கர்மா எங்கேயும் போல, கர்மா இருந்தா இருந்துட்டு இருக்கு. இந்த கர்மாவனால பெருமாளுக்கு வரக்கூடிய நிகிரக சங்கல்பத்தை மாத்திக்கிறேன். இந்த சரணாகதி பண்ணமானாக்க, இப்ப ஏற்கனவே பெருமாளிடத்துல சரணாகதி பண்ண பிற்பாடு நமக்கு இன்னும் பாப்பம், அதாவது நாம செய்திருக்கிற கர்மா பலன் கொடுக்கறதுக்கு இருந்துட்டு இருக்கிற கர்மா இருந்துட்டு இருக்க, அந்த கர்மா பிரகாரத்துக்கு இவனுக்கு என்னென்னலாம் நிகிரகம் பண்ணி பண்ணணுமோ, அதாவது இந்த சம்சாரத்துல மூழ்கும்படியாக பண்ணணுமோ, அந்த எண்ணத்தை பெருமாள் மாத்திக்கிறேராம். அதே மாதிரி உத்தராகம் வரச்சே தெரியாத பண்றதோ, தெரிஞ்சு பண்றதுக்கு தான் பிராயஷ்டித்தம் சொல்லிட்டார். தெரியாத பண்ற கர்மாக்கள் இருக்க, அந்த கர்மாக்களுக்கு வரச்சே இப்படி தவறு இழைத்தாலும் கூட அந்த அவருடைய சங்கல்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தண்டனை இந்த தவறுக்கு இவனுக்கு தண்டனை இப்ப கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு செயல் இருக்க, இதுதான் எம்பெருமான் நமக்கு பரநியாசம் பண்ணினத்தினால செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால அறிந்து செய்யக்கூடிய உத்தராகங்கள், அதாவது பரநியாசத்துக்கு அப்புறமா தெரிஞ்சே செய்யற பாபங்களுக்கு கட்டாயம் பலன் உண்டு. அந்த பலன் அது பெரிசா இல்லாட்டா கூட ஒரு பிரகாரம், ஏதான ஒரு பிரகாரத்துல நமக்கு இருக்கதான் இருக்கும். அந்த பலனை அனுபவிக்க வச்சு நம்மளை சங்கிரகித்துக் கொள்கிறார் பெருமாள் என்பதாக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.